ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേശവി വേദാന്താചാര്യ വരിയോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി നമോ നാരായണ വിൽ കണ്ടിന്യൂ ടു എൻജോയ് സ്വാമി യാമനാചാര്യ സ്തോത്ര രത്നം ടുഡേസ് വേഴ്സ് ഈസ് വേഴ്സ് നമ്പർ 5 വേഴ്സ് നമ്പർ 5 മാതാപിതാ യുവതയ സ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മതന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലപതേർ വകുളാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന. ദിസ് ഇസ് എ വേഴ്സ് വിച്ച് വി റിസൈറ്റ് എവ്രി ഡേ ഇൻ അവർ നിത്യാനുസന്ധാനം. മാതാപിതാ യുവതയ സ്തനയാ വിഭൂതിഃ, ഇറ്റ് ഈസ് ഓൺ സ്വാമി നമ്മാഴ്വാർ. ദിസ് കംസ് ഫ്രം നൺ അദർ ദാൻ സ്തോത്ര രത്നം, ദ ഫിഫ്ത് വേഴ്സ്. സോ ദ മീനിംഗ് ഓഫ് ദ വേഴ്സ് ബേസിക്കലി ഈസ് for my vamsam, the lineage, acharya lineage, the pair of lotus feet which of namalwar are always the mother, the father, the spouse, the children, the wealth, the bhogyam, the anandam, pleasure, and these feet of our kulapati prapanna jana santana kutastar swami namalwar shatari shatakopan കാരിമാരൻ വകുളാഭരണൻ. ഹി വേർസ് ദ മഹിഴ മാലൈ ഗാർലാൻഡ് ഓഫ് മഹിഴ ഫ്ലവേഴ്സ്. ഐ പ്രോസ്ട്രേറ്റ് ബോ ഡൗൺ ആൻഡ് പെർഫോം നമസ്കാരം ടു ദോസ് ലോട്ടസ് ഫീറ്റ് ഓഫ് സ്വാമി നമ്മാഴ്വാർ. ഐ റെവറൻ്റ്ലി റെസ്പെക്ട്ഫുള്ളി ബോ ഡൗൺ മൈ ഹെഡ് ടു ദ ഫീറ്റ് ഓഫ് കുലപതി, ശ്രീ വൈഷ്ണവ കുലപതി, ശ്രീ ശതകോപർ, ദറ്റ് ആർ എൻചാൻറ്റിംഗ് വിത്ത് ദ വകുള ഫ്ലവേഴ്സ് ഗാർലാൻഡ് offered in worship to his feet, and which and those feet are eternally our father, mother, spouse, son, wealth, everything, and every bhogya to every Sri Vaishnava community. So in line with Swami Parashara's sadishatu bhagavan asesha pumsam, and in order to fulfill the same, our alvar, who is prapanna jana santana kutastar, the one who got us into the performance of sharanagati, the prapatti, and one who blessed us with the most divine, sweetest, delectable verses of Tiruvaimozhi, the prabandhams, with crystal clear, unambiguous truth, and tattva trayam hitam purushartams, the entities, the way, the goal, in a language, in chaste, sweet Tamil, understood even by common people like us, so that all of us can be immensely benefited by those Tamil works. In those works, in every verse, Swami Namalwar touches upon the Kalyana Guna of Sriman Narayana, and Sriman Narayana alone, and associated with him, even losing his heart, his mind, on the unparalleled Sriman Narayana, the most beautiful, exquisitely beautiful, അനന്ത കല്യാണ ഗുണഗണോക മഹാർണവൻ, പുരുഷൻ, പുരുഷോത്തമൻ, ഹൂ ആൻഡ് എൻചാൻറ് ദ റിസൈറ്റേഴ്സ്, ദ ലിസണേഴ്സ് ഓഫ് തിരുവായ്മൊഴി, ആൻഡ് ദർ ഹാർട്ട് മച്ച് മോർ ടൈംസ് ദാൻ ദ പുരാണാസ്. ഈവൻ തിരുവായ്മൊഴി ഈസ് മച്ച് മച്ച് ഗ്രാൻഡർ എൻജോയ്മെന്റ് ദാൻ ദ പുരാണാസ്, ദാൻ ദ വിഷ്ണു പുരാണ, ആൻഡ് ഈവൻ ബ്ലെസ് ദ പ്രബന്ധംസ് ഓഫ് അദർ ആഴ്വാർസ്. സ്വാമി നമ്മാഴ്വാർ ബ്ലെസ്റ്റേഴ്സ് വിത്ത് ദ 4000 പ്രബന്ധംസ് of other alvas even through Sriman Nathamuni. We saw how merciful, what a great compassion, what a dayaika sindoho Swami Shatakopamuni, Sri Namalvar, enjoys Sri Alavandar. The wonderful commentary of Swami Desika on Namalvar brings the whole aspects of Swami Namalvar's vaibhavam into this. Swami Desikan says in Yatiraja Saptati, Yasya Saraswatam Shroto Vagulamoda Vasitam ശ്രുതീനാം വിശ്രമായാലം ശതാരീം തം ഉപാസ്മഹേ. സ്വാമി ഗ്ലോറിഫൈസ് ദാറ്റ് വി അഡോർ, വി കോണ്ടംപ്ലേറ്റ്, വി ആർ ഡിവോട്ടഡ്, വി പെർഫോം ധ്യാനം ആൻ സ്വാമി നമ്മാഴ്വാർ, ആൻഡ് ഹി സ്വീറ്റ് തമിഴ് വേഴ്സസ് വിത്ത് ദ വകുള ഫ്ലവർ ഫ്രാഗ്രൻസ് ഈഗർലി ചെറിഷസ് ആൻഡ് വകുള ഫ്ലവർ മാലൈ അഡോൺഡ് ബൈ ഹിം ഓൺ ഹിസ് ചെസ്റ്റ്. And he becomes, these Tamil prabandhams are adequate for us today to guide, to lead us, to conduct us, and to please us in our daily nityanusandhanam, not needing any more த சான்ஸ்கிரிட் வேதாஸ் ஆஸ் அவர் கைட் புக். தமிழ் பிரபந்தம் ஆர் நன் அதர் தன் த வேத வேதாந்தம்ஸ். தஸ் லெட்டிங் த ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸ் கோ ஆன் அ லாங் வெக்கேஷன் ப்ராபபிளி, சுவாமி தேசிகன் சேஸ் இன் அ ஜோக்குலர் மேனர். ஸோ சுவாமி நம்மாழ்வார் ஹஸ் கம்போஸ் த ஃபோர் பிரபந்தம்ஸ் த்ரூ விச் ஹி ஹஸ் ட்ரைட் டு கவர் த என்டையர் வெசன்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர் வேதாஸ். தோஸ் பிரபந்தம்ஸ் ஆர் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி அண்ட் திருவாய்மொழி. திருவிருத்தம் த கம்போசிஷன் ஆஃப் 100 வர்சஸ், இட் கம்ப்ளீட்லி எக்ஸ்பவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் ரிக்வேதா. இட் பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப்ஸ் த வராக அவதாரம், த வராக சரம ஸ்லோகம் அண்ட் த வராகர் ஊர் ரெஸ்கியூட் பூமி பிராட்டி ஃப்ரம் த ஹியூஜ் டெல்யூஜ். இம்பார்ட்டன்ட் ஞானம் டு த ஆழ்வார் ஆஸ் சூன் அஸ் ஹி வாஸ் பார்ன், த ஆழ்வார் வாஸ் பார்ன். த ஈஸியஸ்ட் மீன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இஸ் டு டேக் ரிஃப்யூஜ் இன் ஹிம். த வராக சரம ஸ்லோகம் சேஸ் இஃப் அ ஜீவாத்மா த சேத்தனா வைல் இன் குட் ஹெல்த் குட் மூட் சாத்விகா mind surrenders to me absolutely for refuge, for sharanagati, I will not desert him at the time of his death when he is totally, completely unconscious like a log of wood without any movement, and I will give him mukti. And aham smarami madbhaktam nayami paramam gatim, I myself will take him to my abode. I would remember at the time of his final moments even if he is unconscious. திருவிருத்தம். திருவாசிரியம் த செகண்ட் வர்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்ரீ சூக்தி ஆஃப் நம்மாழ்வார் பீயிங் இட் இஸ் அன் எலிசிடேஷன் ஆஃப் யஜுர்வேதம். இட் டாக்ஸ் அபவுட் த பரத்வம் ஆஃப் த லார்ட், ஹீ இஸ் எவ்ரிவேர் அண்ட் இன் எவ்ரி ஃபார்ம். இட் ஹேஸ் 71 லைன்ஸ் அண்ட் இஸ் இன் ஆசிரியப்பா மீட்டர். இட் கிவ்ஸ் அ பிக்சர் ஆஃப் த லார்ட் ரிக்ளைனிங் ஆஃப் த மில்கி ஓஷன் ஆன் த கவுச் ஆதிசேஷன் அண்ட் ஆழ்வார்ஸ் டீப் zeal and earning for the Lord. There is a pity for the world for its indifference towards Perumal. It is rich in poetic skill. The composition brings out the beautiful, deep Vedantic concepts of the Tattvahida Purushartham, the entity, the way and the goal. And the Periya Tiruvandadi, the third work, is the essence of Atharvana Vedam. It has 87 verses. It prepares the mind for the complete samsleshan with the Lord, communion with the Lord. It says by experiencing the most beautiful Kalyana Gunas of Perumal through recitation, through singing praises, to talk about His glories, speaking about His greatness, His infinite glories, His supremacy, all our sorrows, grief, troubles, samsaric afflictions vanish. God is described as the mother, father, teacher, and Alvar emphasized the need to worship Perumal in all possible ways. And Thiruvaimozhi, the largest composition of Alvar's, it is a wonderful exposition of Samavedam. Swami Krishna says, I am the Samavedam among Vedas in Bhagavad Gita. This is the most important work of Swami Nammalvar and the most prominent of Divya Prabandham. It covers the Sharanagati Tattvam and the Artha Panchaka Jnanam. It opens a grand scene for the understanding of Supreme Sriman Narayana. And Mikka Irai Nilayum, Meyyam Uyir Nilayum, Takka Niriyum, Tadayagi Tukkiyalum, உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இட் டாக்ஸ் அபவுட் த அர்த்த பஞ்சகம் விச் இஸ் த ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அண்ட் த ஜீவாத்மா ஸ்வரூபம் விச் ஜாயின் ஹிம் த மீன்ஸ் டு அட்டைன் ஹிம் த வே த கோல் ஆஃப் இஸ் லோட்டஸ் ஃபீட் த அப்டக்கிள்ஸ் தேர் பை த ஹடில்ஸ் ஃபார் அஸ் டு ரீச் ஹிம் ஸோ த ஹாப்பினஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எலிமினேஷன் ஆஃப் அப்டக்கிள்ஸ். It has 1102 verses. The highlight of Thiruvaimozhi is the reiteration of Sarira Sariri Bhavam, the Vishishta Dvaita philosophy, the Sri Vaishnava Sri Parama Vaidika philosophy through the medium of Artha Panchaka Jnanam and even the Sarira Atma Subhavam, and the Rahasya Trayam is described in Thiruvaimozhi, and Thiruvaimozhi is the sweetest of all verses. சோ திஸ் சுவாமி நம்மாழ்வாஸ் லோட்டஸ் ஃபீட் ஆர் மை மதர் ஃபாதர் ஸ்பௌசஸ் சன் போக்யம் பிளஷர் வெல்த் எவ்ரி திங் சேஸ் யாமனாச்சாரியா மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ் சாக்ரிஃபைசிங் ஆல் ஹர் பிளஷர்ஸ் மூன்று புவனத்து பொருள் முற்றும் கொடுத்து ஏன்ற வழிபாடு இயற்றிடணும் என் தாய் ஒரு நாள் வளர்த்ததற்கு ஏயாவே சேஸ் எ தமிழ் பாயட் ஈவன் ஒன் பேஸ் பேக் த த்ரீ வேர்ல்ட்ஸ் அட் த ஃபீட் ஆஃப் ஹிஸ் மதர் இட் டஸ் நாட் ஈக்குவேட் டு ஒன் டே ஆஃப் ஹர் டேக்கிங் கேர் ஈவன் பிஃபோர் பர்த் ஆர் ஆஃப்டர் பர்த் சோ கிரேட் ஆர் த மதர்ஸ் தௌசண்ட் ஃபாதர்ஸ் கெனாட் ஈக்குவல் ஈவன் ஒன் மதர் அண்ட் த ஃபாதர் த மதர் கிவ்ஸ் அஸ் பிரியம் The father takes us to hitam. He takes us in his arms, teaches us the code of conduct, disciplines us in every look, every glance, every admonishing, every loving, adoring hugs in our childhood. During youth and later, we forget both mother and father and take care of only the spouse. The spouse takes care of us like the mother and father and is so caring, loving and she shares at old age and even after death, the children pave the way for alleviating the pains with Pitru Tarpanam. So, Namalwar stands in all these places as Mata, Pita, Tanayaha. So, Mata, Pita, Yuvadaya Stanaya Vibhutihi. He is the wealth. He is the bhogam, he is the pleasure, meaning right from Nathamuni, Janma Vamsam and Vidya Vamsam, he is our Acharya, Kulapati, Sri Vaishnava Kulapati. Having initiated and blessed my grandfather Sri Nathamuni with Jnanam and with the unparalleled Trivaimali and also other Alvas Pasurams, the entire 4000, we are completely indebted to him, says Swami Yamanacharya. He performed prapatti at the Lord's lotus feet, Sriman Narayanan, Agalagillen Irayumenne Alamel Mange Orevarva, and showed Sriman Nathamuni the path of prapatti and Sharanagati. Instructed him for passing the Sharanagati to the Vamsam of our Vamsam, Acharya lineage. Thus, he is in our Acharya lineage. He is the chief among Alvars. All Alvars are supposed to be the Shariram of Namalwar, who is the Angi, and they are called Angams. So, he is the chief of Alvas, he is the chief of Acharyas. Every Acharya for having taught many Shishyas various Sampradayi Granthams and initiated, thus become Kulapati, of course. The first and foremost among them is our Namalwar. He is Namma Alvar, he is Namma Acharya, he is his lotus feet are to be always worshipped. I bow down to his feet. What is so great about Swami Namalwa's lotus feet? Vibhishanan, Gajendra, Lakshmanan, they are all blessed with the Sri, Kaikaryam, prefixed to their names due to their Kaikarya Sri, and they longed for Bhagavad Kaikaryam. Our Namalwa too longed and languished for the Bhagavad Kaikaryam, Kaikarya Ruchi. Vajivil kalamellam udanayimanni vajivila adimeshaya vendum naam, says Alvar. Going to the Divya Desam alone should be one's wealth. Alvar says, Yaitilaipadan munnam adaimine. Thus, he has blessed us with very many sweet verses. The Lord Adipinan, being pleased with his verse, blessed Namalwar with the Mahila Malai, Vagula Malai. He had worn for his chest, whereas the Sishyas and devotees of Namalwar, seeing this, followed suit of Adipinan and offered the Vagula flowers at the feet of Namalwar. Thus, the feet wearing the Magila Malai, garland of Magila flowers, offered by his Shishyas and disciples and Bhagavatas, I prostrate to those lotus feet. I had bowed down to Swami Nathamuni first. Now I bow down to the feet of Namalwar with Manasa, Vachaka, Kayika prostration, with the body, mind and speech, and is hence termed as Pranamams. So, Mata Pita Yuvataya Stanaya Vibhuti Sarvam Yadeva Niyamena Madhanvayana Adhyasyana Kulapate Vagula Viramam Srimad Dadangri Yogalam Pranamami Murdna. For Alvar, the father, spouse, mother, everything is Kannan. Unnum Shoru, Parugumni, Tinnum Vettula Yallam Kannan. But for us, Alva's lotus feet are everything for us. All sukhams are in those feet. Immersing in Alva's lotus feet is alone for us. Yeva, Alvar one, was not mentioned by Alavandar. Yadeva, the lotus feet which is, not Yadeva, but Yadeva, the feet alone is referred to in this verse, not even the Alvar. So his Sharanau Sharanam Prabhadya, his Sharanam alone is Sharanam for us. In the temple, the Lord's lotus feet are addressed as Shatari, Shatakopam, which is Namalvar. So the Shatari is Namalva. We keep the Shatari, we bow down to the Shatari on our head. During the period of Alavandar, Namalva's Divyamangala Vigraham had Vagulamalaya at his feet and were worshipped, it is told. Acharyam Trivadigale Sharanam, Alavandar Trivadigale Sharanam, Alvar Trivadigale Sharanam, Kavitarkika Simmaya Kalyana Gunacharine, Srimate Venkateshaya Vedanta Gurave Namah. Namo Narayana. Adiyah.